கண்ணியத்திற்கும் மரியாதைக்குமுரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்திற்கென்று சில தனித்தன்மைகளையும் சில தனிச்சிறப்புகளையும் கொடுத்து அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்கள், இஸ்லாத்தின்படி நடக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களுக்கென்று சில தனிப்பட்ட சட்டங்களையும் தனிப்பட்ட சிறப்புகளையும் அல்லாஹ் வழங்கி மிக மிக அடிப்படையான, அத்தியாவசியமான, கட்டாயமான, கடமையான சில கடமைகளை அல்லாஹ் வகுத்திருக்கின்றான். அந்த கடமைகளை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது குறிப்பிட்டார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், ஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லா, இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்ட ஒரு கட்டிடம். அதிலே முதலாவது அல்லாவை தவிர இறைவன் யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர் என்று ஷஹாதத் கலிமா மொழிவதும், பிறகு இகாமத்து ஸலா வ ஈதாவு ஸகா, தொழுகை நிலைநாட்டுவதும், ஜக்காத்தை கொடுப்பதும், ரமலான் நோன்பு வைப்பதும், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதும், இவை அனைத்தும் தான் அடிப்படையான ஐந்து தூண்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அருமைக்குரியவர்களே, ஒரு சமுதாயத்தினுடைய அமல்கள், ஒரு சமுதாயம் அவர்கள் கொண்ட கொள்கையின் மீது கொண்டுள்ள பிடிமானம், ஒரு சமுதாயம் அவர்கள் கொண்ட கொள்கையின் மீது உள்ள ஈடுபாடு எதை வைத்து தீர்மானிக்கப்படும் என்றால், அவர்களுடைய வழிபாடுகளில் காட்டக்கூடிய ஈடுபாடு, அவர்களுடைய வணக்கங்களில் காட்டப்படக்கூடிய ஈடுபாடு, இதை வைத்துத்தான் ஒரு சமுதாயம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலும், அவர் சமுதாயம் அவருடைய மார்க்க விஷயங்களிலும், அவருடைய கொள்கைகளிலும் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடும் எந்த அளவு ஆர்வத்தோடும் இருக்கிறார் என்பது தீர்மானிக்கப்படும். சமீப காலங்களிலே இஸ்லாத்தை தவிர மற்ற மதங்களிலே, கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், மற்ற மதங்களிலே ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்று சொல்வதை விட ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயமாக அவர்கள் கருதுவது, உதாரணமாக இந்து மதத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுடைய மதம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி ஆராயும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வருத்தம். அதே போன்று கிறிஸ்தவ மதத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மத கோட்பாடுகள், அவர்களுடைய மத அனுஷ்டானங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் ஆராயும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் என்னவென்றால், சமீப காலங்களிலே இந்து மதத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் அவர்களுடைய வழிபாட்டின்பாலோ, வழிபாட்டு தலங்களின்பாலோ உள்ள மரியாதையும் நம்பிக்கையும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது என்பது அவர்களுடைய மிகப்பெரிய மனக்குறை. நான் பல்வேறு சமய அறிஞர்களுக்கு மத்தியிலே, கிறிஸ்தவ அறிஞர்கள் மத்தியிலும், இந்து மதத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு நான் பேசும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, சமீப காலமாக எங்களுடைய சர்ச்சுகளிலே இளைஞர்களுடைய ஈடுபாடு, கிறிஸ்தவத்தின் மீது ஈடுபாடும், கிறிஸ்தவ வழிபாட்டின் மீது ஈடுபாடும், இளைஞர்களுடைய ஈடுபாடு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகின்றது. அதே போன்று இந்துக்களை பார்ப்போம் என்றால் அவர்கள் கோயிலுக்கு செல்வது, இந்து இளைஞர்கள் கோயிலுக்கு செல்வது மிக மிக குறைந்து கொண்டே வருகின்றது. கோயில்கள் மீது அவருடைய ஆலயங்கள் மீது உள்ள பக்தியும் அவருடைய வழிபாட்டின் மீது உள்ள ஈடுபாடும் நாளுக்கு நாள் குன்றிக்கொண்டே போகின்றன என்பது அங்கேயும் உள்ள நிலைமை. இதை சொல்லிவிட்டு என்னிடத்தில் பல பேர் கேட்பார்கள், உங்களுடைய இஸ்லாமிய மதத்தில் எப்படி இருக்கின்றது, உங்களுடைய இஸ்லாத்தில் இந்து மதத்திலும் இதுதான் நிலைமை. சமீப காலமாக டெக்னாலஜியும் அறிவியலும் ஆராய்ச்சியும் மனிதனுடைய அறிவார்த்தமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஆன்மீக ஈடுபாடுகள், ஆன்மீக வழிபாடுகள், அவனுடைய ஆலயங்களின் பால், வழிபாட்டு தலங்களின் பால் கொண்ட ஈடுபாடு இவையெல்லாம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் உங்களுடைய மதத்தில் எப்படி இருக்கிறது கேட்கும்போது நான் சொல்லுவேன், அல்ஹம்துலில்லாஹ், கடந்த 10-15 வருடங்களுக்கு முன்பாக இருந்த இளைஞர்களை விட தற்போதைய இளைஞர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தின் பாலும், வழிபாட்டின் பாலும், வழிபாட்டு தலத்தின் பாலும், பள்ளிவாசலின் பாலும், ஈமானின் பாலும் அதிகமான ஈர்ப்பும் அதிகமான ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை என்று நான் பதில் சொல்வேன். இதுதான் யதார்த்தமும் கூட. இது அவர்களுக்காக சொல்லக்கூடிய பதில் அல்ல, யதார்த்தமான உண்மையும் அதுதான். சமீப காலங்களில் அல்ஹம்துலில்லாஹ் இளைஞர்களுக்கு மத்தியிலே தொழுகையின் பாலும், பள்ளிவாசலின் பாலும், இபாதத்தின் பாலும் மிகப்பெரிய ஆர்வம் ஈடுபாடும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அருமைக்குரியவர்களே, மற்ற மதத்தை கணிக்கும் பொழுது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை காட்டிலும், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை காட்டிலும், இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மத்தியிலே, இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே பள்ளிவாசலின் பாலும் தொழுகையின் பாலும் கட்டாய கடமையான ஐவேளை தொழுகையின் பாலும் அவர்கள் ஈடுபாடும் ஆறும் வந்திருப்பது உண்மைதான். ஆனால் இஸ்லாத்தை வைத்தே கணிக்கும் பொழுது எந்த அளவுக்கு வர வேண்டுமோ அந்த அளவுக்கு வரவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள் ஐந்து கடமைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், இஸ்லாம் என்ற கட்டிடமே அந்த ஐந்து தூண்களின் மீதுதான் நிறுவப்பட்டிருக்கின்றது. அடிப்படையான ஐந்து கடமைகள், அந்த ஐந்து கடமைகளில் மிக முக்கியமான கடமை தொழுகை. அந்த தொழுகையே இன்றைக்கு நம்மிடத்திலே எந்த நிலையில் இருக்கின்ற சகோதரர்களே, மிக மிக வருத்தத்திற்கும் வேதனைக்குரியும் உள்ள நிலையில் தான் இன்றைய தொழுகையே இருந்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த சமுதாயத்தில் தொழக்கூடியவர்கள் ஐந்து வேளை தொழுகைகளை, ஃபஜ்ர் உட்பட ஐந்து வேளை தொழுகைகளை பேணுதலாக பள்ளிவாசலில் ஜமாத்தோடு சென்று தொழக்கூடியவர்களுடைய நிலை என்ன என்று பார்ப்போம். எனால் அன்புக்குரியவர்களே, 8% அல்லது 10% இருந்தால் மிக மிக அதிகம். அந்த அளவுக்கு தான் இந்த தொழுகையிலே இஸ்லாம் எந்த அளவுக்கு சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் அல்ல தொழுகை என்பது. அது செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கிறாங்க. ஏதோ இது வருடத்து வருடாவரணம் ஹஜ்ஜுக்கு போவதை போன்று ஒரு நஃபிலான விஷயம் அல்ல. வருடாவரணம் உம்ராவுக்கு போவதை போன்று ஒரு நஃபிலான விஷயங்கள் அல்ல. அல்லது எப்போது வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை ஒரு நஃபிலான நோன்பு வைப்பதை போன்று ஒரு நஃபிலான நோன்பு அல்ல. மாறாக அருமைக்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய கட்டாய கடமை, அடிப்படை கடமை எந்த அளவுக்கு என்றால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த கடமை தான் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கும் குஃபுருக்கும் இடையிலே தடுப்பாக இருக்கும். ஒரு மனிதனுடைய ஈமானுக்கும் குஃபுருக்கும் இடையே தடுப்பாக இருப்பது அவனுடைய தொழுகை தான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த தொழுகை என்ற தடுப்பை அகற்றிவிட்டால் குஃபுருக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ஒரு மனிதன் ஈமானை விட்டு குஃபுருக்கு செல்வது எந்த தடையும் இருக்காது. ஒரு மூமின் அவனுடைய ஈமானை விட்டுவிட்டு குஃபுருக்கு செல்வதற்கு அவனுக்கு தடையாக இருப்பதே தொழுகை ஒன்றுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அதைத்தான் இன்னொரு ஹதீஸ்ல இன்னும் தெளிவாக சொன்னார்கள், மன் தரக்க சலாத்த முத்த அம்மிதன் ஃபக்கத் கஃபர், யார் ஒருவர் வேண்டுமென்றே காரணமின்றி தொழுகையை விடுகின்றானோ அவன் காஃபிராகி விட்டான். நௌது பில்லா. ஏன் அவனுக்கும் குஃபுருக்கும் இருந்த இடையே தடை, அந்த திரை அகற்றப்பட்டு விட்டது, தடை நீக்கப்பட்டு விட்டது, அவனுக்கும் குஃபுருக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு ஈமானுக்கும் குஃபுருக்கும் வித்தியாசமாக தடையாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை நம்மிடத்தில் எத்தனை சதவீதம் பேரிடத்தில் பேணுதலாக இருக்கிறது பார்ப்போம். என்னால் சகோதரர்களே, 10% மக்களிடத்தில் தான் பேணுதலாக இருக்கிறது என்பது நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வழிபாடுகளிலும் நம்முடைய விவாதத்திலும் பின்தங்கி இருக்கிறோம் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். என்றைக்கு இந்த உம்மத் அல்லாஹ்வுக்கு முன்னால் தலை சாய்க்க மறந்து விட்டதோ அல்லது மறுத்து விட்டதோ, ரப்பல் ஆலமீன் கண்ட கழிசடைகளுக்கு முன்னால் தலை சாய்க்க வைத்து விட்டான். என்றைக்கு இந்த சமுதாயம் அல்லாஹ்விடத்தில் கையேந்து மறந்து விட்டதோ, அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்க மறந்து விட்டதோ, அன்றைக்கு இந்த சமுதாயத்தை கண்ட கழிசடைகளுக்கு முன்னால் அல்லாஹ் கையேந்து வைத்து விட்டான். காரணம் என்ன? யாரிடத்தில் கையேந்து வேண்டுமோ அந்த ரப்பல் ஆலமீனிடத்திலும் கையேந்தாதனால், யாருக்கு தலை சாய்க்க வேண்டுமோ, தலை வணங்க வேண்டுமோ அந்த ரப்பல் ஆலமீனுக்கு தலை சாய்க்காதனால், கண்ட கழிசடைகளுக்கும் கண்ட கீழ்த்தரமானவர்களுக்கும் ரப்பல் ஆலமீன் தலை சாய்க்கக்கூடிய நிலைக்கும் கையேந்தக்கூடிய நிலைக்கும் இந்த சமுதாயத்தை உம்மத்தை ஆளாக்கிவிட்டான். ஆகவே ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வு இருந்தாலும், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒட்டுமொத்த அடிப்படை தீர்வு இந்த உம்மத் அல்லாஹ்வுக்கு முன்னால் தலை சாய்த்து கையேந்துவதுதான். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே அல்லாஹ்வுடைய திரை வசனத்திற்கு விளக்கம் எழுதும்போது சொல்கின்றார்கள், ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சவால் விடுகின்றான், யா அல்லாஹ், இந்த அடியானை வைத்தானே, இந்த ஆதமுடைய மகனை வைத்தானே, என்னை நீ ரஜீமாக விரட்டப்பட்டவனாக ஆக்கினாய், மல்லூனாக உன்னுடைய சாபத்திற்குரியனாக ஆக்கினாய், இந்த ஆதமை நீ பூமிக்கு அனுப்பிவை, இவனையும் இவனுடைய சந்ததியையும் நான் எப்படி வழியெடுக்கிறேன் பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே ஷைத்தான் சவால் விடுகின்றான், அவர்கள் செல்லக்கூடிய பாதைகளெல்லாம் உட்கார்வே, நான் உட்கார்ந்து வழியெடுப்பேன், அவர்களை முன்புறத்திலிருந்தும் பின்புறத்திலிருந்தும் வளப்புறத்திலிருந்தும் இடப்புறத்திலிருந்தும் நாலாபுறத்திலும் சூழ்ந்து கொண்டு அவனை வழியெடுப்பேன். அவன் அவர் எந்த விஷயத்தையும் யோசிக்க விட மாட்டேன், நல்லதா கெட்டதா, செய்யலாமா செய்யக்கூடாதா, தப்பா ரைட்டா என்றெல்லாம் அவனை யோசிப்பதற்கு அவகாசம் கொடுக்காத அளவுக்கு நாலா புறங்களிலும் சூழ்ந்து கொண்டு அவனை செல்லக்கூடிய பாதைகள் எல்லாம் உட்கார்ந்து அவனை வழிநடத்திக் கொண்டிருப்பேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சவால் விடக்கூடிய ஒரு வசனம் சூரத்துல் ஆராஃபில் வருகின்றது. இந்த வசனத்திற்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் எழுதும்போது அழகா எழுதுகின்றார்கள், நாலா புறமும் ஷைத்தான் சூழ்ந்து கொள்கின்றான், சைத்தானுடைய மனோ இச்சை மனிதனை சூழ்ந்து கொள்கின்றது, அவன் செல்லக்கூடிய பாதைகள் எல்லாம் சைத்தான் உட்கார்ந்து கொள்கின்றான். பிறகு சைத்தானுடைய சூழ்ச்சியில் விட்டு இந்த அடியான் எப்படி தப்பிக்க முடியும், சைத்தானுடைய வழிகாட்டை விட்டு எப்படி தப்பிக்க முடியும்? நாளைக்கு அல்லாஹ் நம்ம சொல்லலாம், யாருந்தா சைத்தான் ஒன்றே சவால் விட்டு வந்திருக்கிறான், நீ அவனுக்கு அவகாசம் கொடுத்து விட்டாய், முடிந்தால் செய்து கொள் என்று. Nala Purangalim Shaitan English sold the Gundukum of the Rabbe, Nangal Yenda Pakatil Valia Hound and Tapikamudium, Yenda Marmele, Kelvigar Kalam, Yuka Seramatala, Elder Chulin Dargil, Nala Purangalim Shait Kuripit Shaitan, Valapuratim, Yedapuratim, Munpuratim, Pinpuratim Kuripit Shaitan, Male Puratim, Kilpuratium, Chulla Tavaribitan, Marandavitan, and the Yerandum Dan or Adian, Shaitan or a thing in the Tapipa the Kanabari. Male puram என்பது male loki kaya di dua sebade, kil puram என்பது boomile, talaiwe the sajida sebade. Aga tordagayam dua umdan, or money than a shaitan de varigalavitum, shaitan the thing glavitum, money than a tadukum, ave nala, puram surdulaku, shaitan at telende, money than tapipa the kurevari, avadi a tordagayum, avadi duakalum, yendre, even a kasir hamatala kurpin dargil. இது கனவல்ல நிஜம் முஸ்லிம் மாணவர்களே உங்களுக்கோர் நற்செய்தி அழகிய கடன் ஐஏஎஸ் அகாடமி தன்னம்பிக்கை இறைநம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக ஓர் அற்புத வாய்ப்பு உணவு தங்குமிடம் பயிற்சி மற்றும் புத்தகங்கள் அனைத்தும் இலவசம் நுழைவு தேர்வு நாள் இன்ஷா அல்லாஹ் ஜூன் 9ஆம் தேதி இணையதள பதிவு ஆரம்பமாகிவிட்டது தொடர்புக்கு அழகிய கடன் ஐஏஎஸ் அகாடமி அழகிய கடன் அறக்கட்டளை 822 அண்ணா சாலை சென்னை 2 போன் 9600006246 லபைக் அல்லாஹும்ம லபைக் லபைக் லா ஷரீக லக லபைக் மக்கா ஹஜ் சர்வீஸ் மனநிறைவான இபாதத்துக்கு முழு உத்தரவாதம் மக்கா ஹஜ் சர்வீஸ் மௌலானா ஷம்சுதீன் காசிமி அவர்கள் தலைமையில் ஓர் அற்புத ஜியாரத் பயணம் எகிப்து நாட்டின் ஏராளமான அற்புத தலங்கள் பிரமிடுகள் நைல் நதி மற்றும் ஃபிரௌன் சடலம் பாலஸ்தீன் நாட்டின் பரவச முட்டும் பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் ஜெரிகோ பெத்லஹெம் போன்ற புண்ணிய தலங்கள் நபி மூசா நபி ஈசா நபி யஹ்யா நபி ஷுவைப் நபி தாவூத் அன்னை மரியம் போன்றோர் வாழ்ந்து மறைந்த வாஞ்சைமிகு தலங்கள் புண்ணிய சஹாபாக்கள் அடங்கியிருக்கும் கண்ணிய நினைவிடங்கள் சிரியா தேசத்தின் சீரிய பள்ளிவாசல் மஸ்ஜித் உமையா ஜோர்டான் நாட்டில் அஸ்ஹாபுல் காஃப் எனும் குகைத்தொழர்களின் குகை மனிதர்களை மிதக்கச் செய்யும் சாக்கடல் மற்றும் அல் குரான் கூறும் அற்புத தலங்கள் ஏராளம் ஏராளம் இவற்றுடன் சேர்ந்து புனித உம்ராவும் இவை அனைத்தும் மௌலானா சம்சுதீன் காசிமின் அவர்களின் சீரிய வழிகாட்டலில் ஏமாற்றத்தை தவிர்க்க உடனே பதிவு செய்வீர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜியாரத் குழு புறப்படும் நாள் மே 1ஆம் தேதி குறைந்த இடங்களே இருப்பதால் உடனே பதிவு செய்யுங்கள் மக்கா ஹஜ் சர்வீஸ் நிசாரா பனான்சா 813 அண்ணா சாலை LIC எதிரில் சென்னை தொலைபேசி 9445163212 அருமைக்குரியவர்களே அதனால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கால சுருளுக்கு ஏறவாறு சில ஒரே கேள்விக்கு ரெண்டு பதில் கொடுப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி தான் கேட்டிருப்பாங்க ஒரு சஹாபி ஒரே கேள்வி ரெண்டு சஹாபி கேட்டிருப்பாங்க ஆனா ரெண்டு நேரத்திலும் ரசூலுல்லாஹ் கொடுக்கக்கூடிய பதில் வித்தியாசமாக இருக்கும் இதை பா அந்த வித்தியாசம் ஏன் சொன்னார்கள் எந்த சூழலில் சொன்னார்கள் எந்த காலக்கட்டத்தில் சொன்னார்கள் என்பதை புரிய தெரியாத அரைவேக்காடுகள் ரசூலுடைய ஹதீஸ்களிலே முரண்பாடு இருக்குது ரசூலா ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி சொல்றாங்க இன்னொரு நேரத்தில் இன்னொரு மாதிரி சொல்றாங்க நவுது பில்லா ரசூலாக்கு தெரியல முன்ன பின் முரணா சொல்றாங்க சில அரைவேக்காடுகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் தூய்மையாக சொல்ல போகிறோம் என்று கூட தூய்மைவாதிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே கிரிட்டிசைஸ் செய்கிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் எந்த காலக்கட்டத்தில் ரசூலா அப்படி சொன்னாங்க எந்த சூழ்நிலையில் அப்படி சொன்னாங்க எந்த சஹாபியுடைய நிலையை அறிந்து சொன்னார்கள் இதெல்லாம் சஹாபாக்கிறதுல கேட்கும்போது தான் தெரியும் ரசூலா எந்த சூழ்நிலை எப்படி சொன்னாங்கன்னு சொல்லி இதை தெரியாமல் நுனிப்புல் மேய்ந்து விட்டு அரவேக்காடா பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸே முன்னுக்கு பின் முரணா இருக்குது ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி சொல்றாங்க இன்னொரு நேரத்தில் இன்னொரு மாதிரி சொல்றாங்க என்று முஸ்லீம்களை தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களே சில அரவேக்காடுகள் விமர்சனம் செய்வதை பார்க்கின்றோம் அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி வச்சதை படிக்கிற மாதிரி எல்லா நேரத்துக்கும் ஒரே பதிலாக சொல்ல மாட்டாங்க ஒரு நேரத்திலே அவருடைய சூழ்நிலையை அறிந்து ஒரு பதிலை சொல்வார்கள் இன்னொரு நேரத்தில் இன்னொரு சூழ்நிலை கேட்டவர் இன்னொரு பதிலை சொல்வார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலகட்டத்திலும் எல்லா சஹாபியிடத்திலும் எல்லா கேள்வி கேட்ட அத்தனை நபரிடத்திலும் அத்தனை சூழ்நிலையிலும் அத்தனை சிச்சுவேஷன்களிலும் அத்தனை நிலைகளிலும் ஒரே பதிலை திரும்ப திரும்ப திரும்ப சொன்னார்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள் ஒரு நேரத்தில் சஹாபி வந்து கேட்கிறார் ஐயுல் அமலி அஃதல் இல்லாத யார சொல்லலாம் யார சொல்லலாம் அமல்களிலேயே மிக சிறந்த அமல் எது அப்படி கேட்டார் இன்னொரு கட்டத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார் ஐயுல் அமலி அக்ரமில் ஜன்னா யார சொல்லலாம் சொர்க்கத்திற்கு மிக நெருக்கமான அமல் எது இன்னொரு கடத்தில் இன்னொரு சஹாபி கேட்டார் ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது ஆக சொர்க்கத்திற்கு நெருக்கமான அமல் என்று கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்று கேட்டிருக்கிறார்கள், சிறந்த அமல்களிலே சிறந்த அமல் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வார்த்தைகளால் ஒவ்வொரு சூழ்நிலைகளால் கேட்டபோதும் அத்தனை கேள்விகளுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் ஒரே பதிலை சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. அத்தனை கேள்விகளுக்கும் சொர்க்கத்திற்கு நெருக்கமான அமல் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது, அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான அமல் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது, அமல்களை மிக சிறந்த அமல் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது, அல்லாஹ்வுக்கு மிக மிக அவசியமான அடிப்படையான அமல் தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. கேள்வி கேட்ட எத்தனை சந்தர்ப்பத்திலே எத்தனை சூழ்நிலைகளிலே எத்தனை நபர்கள் வித்தியாச வித்தியாசமாக கேள்வி கேட்டாலும் அத்தனை விஷயத்திலும் சிறந்த அமல் என்ற விஷயத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே பதிலை சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை நம்மிடத்தில் எந்த அளவுக்கு, நம்மிடத்தில் எவ்வளவு பின்பற்றுகின்றோம், நம்ம தொழக்கூடியவர்களே எத்தனை பேர் பள்ளிவாசலுக்கு சென்று அந்தந்த நேரத்தில் ஜமாத்தோடு தொழுகின்றோம், நம்மளை சில பேர் தொழுகிறோம், எப்படி தொழுகிறோம்டா, நேரம் கிடைக்கும் போது தொழுதுப்போம், கடையில் தொழுதுப்போம், ஜமாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, பள்ளிவாசலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, எங்கனையாவது இடத்துல எங்கேயாவது நின்று எப்படியாவது ஓரமாக கடமையை முடிப்போம் என்று தான் நினைக்கின்றோமே தவிர, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் சரி தொழுகையை வலியுறுத்தக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தொழுங்கள் என்று சொல்லவில்லை, தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கின்றார். இக்காமத்து சலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னார் ரப்புல் ஆலமீன். அந்த இக்காமத்து சலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதற்கு என்ன தெரியுமா பொருள், வீட்டிலே உதவு செய்துவிட்டு, வீட்டிலோ கடையிலோ நாம் இருக்கக்கூடிய இடத்திலே உதவு செய்துவிட்டு நடந்து சென்று பள்ளிவாசலுக்கு ஜமாத்தாக சஃபுலே நின்று தொழுவதுதான் தொழுகை நிலைநாட்டுதல். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபுலே தொழுகை நின்ற பிறகு முதல் வேளையாக திரும்பி பார்த்து இஸ்தவு, உங்களுடைய சஃபுகளை சரி செய்து கொள்ளுங்கள், ஒலா தக்தலிஃபு, முன்னுக்கு பின் முரணா நிக்காதீங்க, ஏற்றத்தாழ்வோடு நிற்காதீங்க, ஒரே சமமாக ஒரே மாதிரி நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இன்ன தஸ்வியத்தி சுஃபூபி மின் இகாமத்தி ஸலா, தொழுகையினுடைய சஃபுகளை சரி செய்வதும் தொழுகையை நிலைநாட்டுவதிலே கட்டுப்பட்டது. தொழுகையை நிலைநாட்டுவதிலே இகாமத்து ஸலா, அகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த தொழுகையை நிலைநாட்டுவதில் எதுவும் கட்டுப்படும், உங்களுடைய சஃபுகளை சரி செய்வதும் கட்டுப்படும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம பல பேர் தொழக்கூடியவர்கள் கூட தொழுகையாளிகளாக இருக்கிறோமே தவிர தொழுகை நிலைநாட்டுபவர்களாக நாம் இல்லை, தொழுகை நிலைநாட்டுபவர்களாக இல்லை, எங்கேயோ இடம் கிடைக்கிற இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறது அப்படி தொழுது போயிடும், அவ்வளவுதான். முறையாக பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு சஃபில் நின்று எத்தனை பேர் தொழிலும் என்று பார்த்தால் அதிலும் பாதி பேர் தொழக்கூடிய மக்களில் பாதி பேர் தான் இந்த தொழுகை நிலைநாட்டுக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அருமைக்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக ஈமானுக்கும் குஃபருக்கும் வித்தியாசப்படுத்தக்கூடிய வேறுபடுத்தக்கூடிய ஒரு தடையாக ஒரு தடுப்பாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையே நம்மிடத்தில் இவ்வளவு பலகீனமாக இருந்தால் பிறகு நாம் எந்த விஷயத்தில் அல்லாவிடத்தில் கேட்டு அல்லாவிடத்தில் பெறக்கூடிய நிலையை நாம் எப்போது அடைய முடியும், அடையப் போகிறோம். சஹாபாக்களுக்கு ரப்புல் ஆலமீன் துவா செய்தவன் கபூல் செய்தானே, அந்த மாதிரி ஒரு உன்னத நிலைக்கு நல்லடியார்களுக்கு, சுஹதாக்களுக்கு, இறை நேசர்களுக்கு ரப்புல் ஆலமீன் துவா செய்தவுடன் கபூல் செய்தானே, அந்த உன்னத நிலையை நாம் அடையப் போவது எப்போது? அடிப்படை கடமையான தொழுகையை நம்மிடத்தில் இவ்வளவு பலகீனமாக இவ்வளவு ஓட்டை உடைச்சலோடு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்து நேரத்தில் இருக்கின்றார்கள், அந்த சக்கராத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்திலே, காலமெல்லாம் 23 வருஷம் நபியாக இருந்து வித்தியாச வித்தியாசமான உபதேசங்களை செஞ்சாங்க, கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ அறிவுரைகளை சொன்னாங்க, எவ்வளோ நல்ல உபதேசங்களை செஞ்சாங்க, எல்லா உபதேசங்கள் 23 ஆண்டுகளிலே அவர்கள் செய்த உபதேசங்களுடைய மொத்த சாரம்சத்தை, அடிப்படையான விஷயங்களை அவருடைய சக்கராத்து நேரத்தில் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டார்கள். அதில் ஒன்று, வஅலைக்கும் ஸலா, தொழுகையை பின்பற்றுங்கள், தொழுகையை கடைபிடியுங்கள். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்பட்டவுடன் முதன் முதலாக விசாரிக்கப்படுவது அவனுடைய தொழுகையை பற்றித்தான். இது பெருமானவருடைய கடைசி வார்த்தைகள், கடைசி உபதேசம். அந்த கேள்வியிலே, அந்த விசாரணையிலே நீங்கள் சரியான வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பிறகு மற்ற விசாரணைகளை அல்லாஹ் பாஸ் ஆக்கிடுவான். அவங்கள முதல் கேள்வியே கோணலாகிவிட்டால் முதல் கோணல் முற்றும் கோணலாக ஆகிவிடக் கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தில் சொன்னார்கள், முதல் முதலாக கேட்பது தொழுகையை பற்றித்தான். ஆகவே தொழுகை நிலைநாட்டுங்கள். அருமைக்குரியவர்களே, அந்த தொழுகையை நிலைநாட்டும் பொழுதுதான் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான காரியங்களை விட்டோம், ஹராமான காரியங்களை விட்டோம் உங்களை தடுக்கும் என்று ரப்புல் ஆலமீன் சொன்னான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். ஆனால் இன்றைக்கி நம்மளை எத்தனையோ பேர் தொழுகின்றோம், ஆனால் நம்முடைய தொழுகை மானக்கேடான விஷயங்களை தடுக்கவில்லை, அப்படியே மானக்கேடான விஷயங்களை செய்தால் அதிலிருந்து தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படவில்லை. ஹராமான விஷயங்கள் நம்ம தடுக்கவில்லை. அந்த ஹராமான விஷயங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் தவறு நம்மிடத்தில் நிகழ்ந்து விட்டால் அதில் தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அந்த ஹராம்களையும் அந்த தவறான விஷயங்களையும் மானக்கேடான விஷயங்களையும் தொழுது கொண்டிருக்கின்றோம், தவறான காரியங்களை செய்து கொண்டும் இருக்கிறோம். ஏன் நம்முடைய தொழுகை நம்மை தடுக்கவில்லை? ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சலாத்து தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டோம், ஹராமான விஷயங்களை விட்டோம், உங்களை தடுக்கும் என்று சொல்கின்றான். ஆனால் நம்முடைய தொழுகை ஏன் தடுக்கவில்லை? அப்ப அல்லாஹ் நவுது பில்லா போய் சொல்லிட்டானா? அல்லாஹ் தவறா சொல்லிட்டானா? இல்லை சகோதரர்களே, நாமும் தொழுதால் நம்முடைய தொழுகை தடுக்கும், தொழுகை நிலைநாட்டினால் நம்முடைய தொழுகை தவறுகளை விட்டும் ஹராம்களை தடுக்கும். ஆனால் நம்முடைய தொழுகையை நம்முடைய தவறுகளை தடுக்கவில்லை என்றால் அது தொழுகையாகவே இல்லை, தொழுகையாகவே இல்லை. ஏதோ சில சம்பிரதாயமாக சடங்காக சில கடமைகளை ஏதோ கோழி கொத்துற மாதிரி பூமியில சஜிதாங்கிற பேர்ல டப்பு டப்புன்னு கொத்தி எழுச்சி போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதற்கு தொழுகை நாமளா நினைச்சுக்கிட்டா? ஆனால் தொழக்கூடிய முறைப்படி, அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படி, சுன்னத்தான முறைகளிலே நாம் தொழுகையை சரியான முறை நிறைவேற்றுவோம் என சகோதரர்களே, நிச்சயமாக சத்தியமாக அந்த தொழுகை நம்முடைய தவறான விஷயங்களை விட்டு மானக்கேடான ஹராமான விஷயங்களை தடுக்கும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயத்திலே நாம் இந்த தொழுகையுடைய விஷயத்திலே தொழுகையாளிகள் மிக மிக குறைவு, அந்த தொழுகையாளிகளிலும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள் அதிலும் மிக குறைவு என்ற சூழ்நிலையை தான் பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, எதுவரை நம்முடைய இந்த நிலையை நாம் மாற்றிக்கொள்ள மாட்டோமோ, எதுவரை தொழுகையுடைய விஷயத்திலே நம்முடைய இந்த பலகீனத்தை சரி செய்து கொள்ள மாட்டோமோ, நம்முடைய இந்த பொடுபோக்கிய அசட்டுத்தனத்தை, நம்முடைய கவனக்குறைவை நாம் சீர்படுத்திக் கொள்ள மாட்டோமோ, அதுவரை நாம் எவ்வளவுதான் அல்லாவிடத்தில் முட்டி முட்டி துவா செய்தாலும் அல்லாவுடைய உதவி எதிர்பார்க்க முடியாது, அல்லாவுடைய அருளை எதிர்பார்க்க முடியாது. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய தொழுகையை நாம் சரிபடுத்திக் கொள்வோம், நம்முடைய இபாதத்தை சரிபடுத்திக் கொள்வோம். தொழுகையை நிலைநாட்டுவது என்றால் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே உதவு செய்துவிட்டு, ஏன்னா நம்ம பெரும்பாலும் பள்ளியாசல தான் உதவு செய்கிறோம், ஆனால் ரசூலா சொல்கிறாங்க தொழுகைக்கு செல்வதாக இருந்தால் உங்களுடைய வீட்டிலோ உங்களுடைய கடைகளிலோ எங்கே உங்களுக்கு உதவு செய்ய இடம் கிடைக்குமோ அங்கே உதவு செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள். ஆ, வீட்டிலேயே உதவு செய்து விட்டு வாருங்கள், அல்லது நம்முடைய கடைகளிலே உதவு செய்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். பைப் இல்லை, பாத்ரூம் இல்லை, ஏதாவது ஒரு வழியிலே உதவு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வருவதுதான் மிகவும் சிறப்பானது. அதுதான் இக்காமத்து சலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தவல்லா ஃபஹ்ஸனல் வுதுஅ, யார் ஒருவன் வீட்டில் அழகான முறையில் உதவு செய்துவிட்டு ஃபஹரஜ மினல் மஸ்ஜித், பள்ளிவாசலை நோக்கி நடந்து வருகிறாரோ, புறப்பட்டு வருகிறாரோ, லா என் ஹுசு இல்ல சொலா, அவர் தொழுகைக்காக மட்டுமே பள்ளிக்கு வருவார் என்னால், இதற்கு முன்னால் வாழ்க்கையில் அவர் செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். இன்னொரு அதிசயம் சொன்னார்கள், ஒரு அடியான் உதவு செய்து விட்டு வரும்பொழுது அவனுடைய எல்லா விதமான குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவனை ரப்பல் ஆலமீன் சாலிஹீன்களுடைய லிஸ்டிலே பட்டியலில் சேர்த்து விடுகின்றான். இவ்வளோ ஏராளமான சிறப்புகள் இருந்தோம், நாம் எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், எவ்வளோ குற்றங்கள் செய்கிறோம், அந்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரே கருவி, ஒரே காரணி அல்லாஹ்வுடைய தொழுகை. அந்த தொழுகையுடைய விஷயத்தில் சகோதரர்களே நாம் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறோம் என்று பார்ப்போமினால் அதில் மிகப்பெரிய மனவேதனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நாம் பார்க்கின்றோம், மிக மிக பலகீனமான சூழ்நிலையில். ஆக தொழுகை என்பது பள்ளிவாசல்களை தொழ வேண்டும், ஜமாத்தோடு தொழ வேண்டும். தொழுது முடிச்சோன்னு நம்ம நினைக்கிறேன்டா, ஏதோ கடமை முடிஞ்சிருச்சு, ஒரு சலாம் வலது பக்கம், இடது சலாம் ரெண்டு பக்கம் முடிஞ்சு போச்சு, உடனே எழுச்சி வெளியே ஓடிடணும், உடனே எழுச்சி வெளியே ஓடிடணும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிக்கு வரும்பொழுது சுண்ணத்தையோட வீடுகளிலேயோ தங்குமிடங்களிலேயோ அங்கே ஒரு முசல்லா வச்சுக்கங்க, சுண்ணத் தொழுதுட்டு பள்ளிக்கு வாங்க ஃபரது தொழுறதுக்கு. அதே மாதிரி ஃபரது முடித்த உடனே சுண்ணத்தில் அவங்க வீட்லேயோ தங்குமிடத்துல தொழுவுங்க, மிக மிக ஏற்றமானது விசலாம் சொன்னாங்க. ஆனால் தொழுது முடித்தவுடன் உடனே எடுத்தேன் ஓட்டம் என்று இருக்காமல் தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து கொஞ்சம் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க நபிஸ்லான்னு சொன்னாங்க. ஃபர்தான தொலை முடிந்த பிறகு ரசூலா சொல்றாங்க, யார் ஒருவன் தொழு ஃபர்து தொலை முடித்து விட்டு அந்த இடத்திலே அமர்ந்து அவர் ஒது முறியாமல் துவா செய்து கொண்டிருப்பாரோ, விக்ர் செய்து கொண்டிருப்பாரோ, அதுவரை மலக்குகள் அவருக்காக யா அல்லாஹ் அல்லாஹு மஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த அடியானுக்கு நீ பாவங்களை மன்னித்து அவனுக்கு அருள் புரிய அல்லாஹ், இந்த அடியாருடைய பாவங்களை மன்னித்து இவனுக்கு அருள் புரியா அல்லாஹ் என்று எந்த மலக்குகள் நம்மை படைக்கும்பதற்கு முன்பாக அல்லாவிடத்திலே குறை பேசினார்களோ, மட்டமாக நினைத்தார்களோ, அந்த மலக்குகள் ஃபர்து தொழுகை ஒரு அடியா நிறைவேற்றிவிட்டு தொழுத இடத்திலேயே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் திக்ர் செய்வானால் அந்த அடியானுக்காக அந்த மலக்குகள் அல்லாவிடத்தில் பரிந்துரை செய்கிறார்கள். பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, யார் ஒரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு வழமையாக ஆயத்தில் குர்சியை ஓதுகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்திற்கு மத்தியிலே மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கும். பரந்தான தொலைக்கு பிறகு யார் ஆயத்திற்குரிய வளமையாக ஓதுகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையிலே மூத்து மட்டும்தான் தடையா இருக்கும். அவர் மூத்து ஆயிட்டாருண்டா நேர சொர்க்கம் தான். சுபஹானல்லாஹ். எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன காரியங்கள், அதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய சுப சோபனங்களை பாருங்கள், அதற்கு சொல்லக்கூடிய பஷாரத்துகளை பாருங்கள், சுப செய்திகளை பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்கள். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபர்து தொழுகை முடிய பிறகு அடிக்கடி சொல்றது, ஃபர்து தொழுகை முடித்த பிறகு அல்லாஹும் அல்லா அமானி அலிமா அத்தை தொலா மாத்தை அலிமா மனாத் ஒலா என்ஃபாத் அல் ஜதி மின்கல் ஜதி என்ற சாதாரண சின்ன துவா, இந்த துவாவை யார் அர்த்தம் விளங்கி வளமையாக ஓதுவாரோ அவருடைய பாவங்கள் உலவுக்கான ஜபதல் பஹர், கடல் நுரை அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். இப்படி சாதாரண சின்ன சின்ன துவாக்களுக்கு, சின்ன சின்ன திக்ருகளுக்கு, தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய திக்ருகளுக்கு அல்லாஹ்விடத்தில் அவ்வளோ சிறப்பு இருக்கிறது. அந்த திக்ருகளை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது, அந்த துவாக்களை பத்தி கவலைப்படுறது கிடையாது. அது மட்டுமல்ல, இரண்டு நேரங்களில் செய்யக்கூடிய துவாவிற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மறுப்புமே கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் துவா ஜௌஃபில் லைல், நள்ளிரவிலே தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு கேட்கிற துவா. இரண்டாவது துவா ஹல்ஃப குல்லி மக்தூபாத், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துவா. இந்த இரண்டு துவாவுக்கு அல்லாஹ்விடத்தில் மறுப்பே கிடையாது. ஆனால் அந்த துவாக்களை நம்ம என்ன ஆகிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சடங்காக்கி ஹஜரத் என்னத்தையாச்சும் அரபியில் ஓதிக்கிட்டே இருக்கணும், ஒரு மூச்சு விடுற இடத்துல நம்ம ஆமின் சொல்லிகிட்டே இருக்கணும், ஒரு மனப்பூர்வமாக இஹ்லாஸாக நம்ம அழுது அல்லாட்ட கேட்போம், நம்முடைய பிரச்சனை அல்லாட்ட சொல்லுவோம் என்ற மனநிலை, அந்த ரூஹானியை இன்று குறைந்து வருகிறது. ஒன்னே இப்படி சடங்கு அல்மாம்கிட்ட ஒப்படைச்சிருவோம், ஹஜரத் என்ன வேணாலும் துவா கேளுங்க, நீங்கள் மூச்சு விடுற இடத்துல நாங்கள் ஆமீன் ஆமின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்படி ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம், தொழுது முடிச்ச உடனே இங்கே ஒரு இடி அங்கே ஒரு இடி, கழுத்தில் ஒரு காலு, காதில் ஒரு காலு வச்சு மீச்சு தள்ளி பின்னாடி ஓடுறது, சைத்தான் ஓடுற மாதிரி. துவாவும் இல்லை, திக்ரும் இல்லை. அருமைக்குரியவர்களே, இந்த இரண்டு நிலையும் மாற வேண்டும். நாம் தொழுத பிறகு கேட்கப்படும் துவா அல்லாஹ்விடத்தில் உடனடியாக கபூலாகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவுக்கு தஹஜ்ஜுத் நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாவுக்கு ஈக்குவலானது ஃபர்தான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் துவா. யாருக்கு இடையே பிரச்சனை இல்லை, யாருக்கு தேவையில்லை, யாருக்கு இன்னல்கள் இடையூறுகள் இல்லை, ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்க்கையில் இன்னல்கள் இடையூறுகள் தேவைகள் பிரச்சனைகள் தக்காசாக்கள் தேட்டங்கள் நமக்கு இருக்கின்றன. இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தேவைகளுக்கும் தக்காசாக்களுக்கும் தீர்வு அல்லாஹ்வுடைய துவா தானே, அதை விட்டு அவர் என்ன வழி இருக்கின்றது? ஆகவே அன்புக்குரியவர்களே, தொழுகையை நிலைநாட்டுவது என்பது ஐவேளை தொழுகையை நாம் நிலைநாட்டுவது நிறுத்திவிடாமல், தொழுகைக்கு பிறகும் நாம் சுன்னத்தான திக்ர்களை செய்ய வேண்டும். திக்ர்களை முடித்துவிட்டு நாம் அல்லாஹ் இடத்துல துவா செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் சுன்னத் தொழுகையை நீங்கள் பள்ளியில் தொழுதாலும் சரி, ஆனால் அதை விட சிறந்தது உங்களுடைய வீடுகளுக்கோ கடைகளுக்கோ போய் தொழுவது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த சுன்னத்தான முறையிலே, சரியான வழிமுறையிலே தொழுகையை நிலைநாட்டுவது. இந்த முறைப்படி நாம் தொழுகை நிலைநாட்டுவோமினால் நிச்சயமாக சகோதரர்களே, இந்திய முஸ்லீம்களுக்கோ உலக முஸ்லீம்களுக்கோ ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துவாக்களின் தொழுகைகளின் மூலமாகவே அதை தீர்க்க முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்முடைய தொழுகையின் மூலமாக அந்த பிரச்சனை எதிர்கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ், நம்முடைய துவாக்களின் மூலமாக அந்த பிரச்சனை தீர்க்க முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அதற்கு நிபந்தனை என்ன? நம்முடைய தொழுகை தொழுகையாக இருக்க வேண்டும், துவாக்கள் துவாக்களாக இருக்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய தொழுகையும் நம்முடைய துவாக்களும் நாம் அவனிடத்தில் நெருங்குவதும் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அப்படிப்பட்ட தொழுகையாக நம்முடைய தொழுகையை ஆக்கி அருள்வானாக. நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் எப்படிப்பட்ட துவாக்களாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகின்றானோ அப்படிப்பட்ட துவாக்களாக நம்முடைய துவாக்களை ஆக்கி அருள்வானாக. ரப்புல் ஆலமீன் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமையான தொழுகையை நாமும் நம்முடைய சந்ததியினரும் நம்முடைய மனைவி மக்களும் உற்றார் உறவினர்களும் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் நூற்றுக்கு நூறு பின்பற்றக்கூடிய சரியான பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சி பற்றிய தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க வெள்ளிமேடை மக்கா மஸ்ஜித் 822 அண்ணா சாலை சென்னை 2, ஃபோன் 421 41 333.